ராகங்கள் நீ பாடிவா பண்பாடும் மோகங்கள் நீ காணவா என்னாடும் காதல் உறவே என்னதான் சுகமோ நெஞ்சிலே இதுதான் வளரும் அன்பிலே நான் கண்ட சொர்க்கம் இது காதல்